கபடு கபடி இங்கி பிங்கி தான் போடலாம் வாணி ஹைட் அண்ட் சீக்ல என்ன புடி நீ மங்கி டெய்லில் கட்டலாம் தூரி எட்டி பார்க்கிற யானை மாமா கைய புடி போலாம் காட்டுல யானை அம்பாரி குட்டி அணிலுக்கு லுக்க விட்டு கண்ண அடி ஒன்னா சேர்ந்து